वागुरु के पर्यंता इधर राज सरस्वती तस्मी वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः विशुद्ध विज्ञान घन स्वरूपम विज्ञान विस्तान नपस्तदीक्षम दयानिधिं देह प्रतां शरण्यं देवं अजग्रीवमहं प्रपद्ये जय जय वेद मौलि गुरुवृंगे कृपा जलधे दिश दिश सन्मति कृजुते मम वृत्तवती नयनयनाशमाशु दुरितं मम दुःखकरं कुरु कुरु शीतलां मयि कृपां भवतः अपहराम् कमप्रणवधिं वन्दे करुणावरुणालयम् वृषशैलतरस्थानां स्वयं व्यक्तिमुपाहगतम् ஒன்பதாவது ஸ்லோகம். இதற்கு முன்பு நீலா பிராட்டிய ஸ்தோத்திரம் பண்ணார். பெரிய பிராட்டியார் மகாலட்சுமி, பூமி பிராட்டி, நீலா பிராட்டி என்று எம்பெருமானுடைய மகிழ்ச்சிகளாக இருந்திருக்கிற மூன்று பேரையும் ஸ்தோத்திரம் பண்ணார். இவர்களெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியம் இருந்திருக்கு. அந்த கடைசியில சொல்ற நாம காட்டிய பக்ததோஷே ஸ்வதர்சனம் என்பதாக பக்தர்களுடைய தோஷங்களை பெருமாளாலே பார்க்க விடாமல் அவருடைய கண்ணுக்கு ஒரு கேட்டராக்ட் மாதிரி ஒரு மறைவை ஏற்படுத்தி கொடுக்கிறவர்களாக இருந்திருக்க நீலா பிராட்டி என்பதாக இவர்களுடைய செயல்பாடை பார்க்கணும். ஒருத்தர் போய் பெருமாள திருவடியில போய் விழுந்த போனாக்க பெருமாள் நினைக்கிறான், இவ்வளவு பாப்பம் பண்ணிருக்கானே, இவன் இங்க வந்திருக்கானே, இவனுக்கு எப்படி அனுகிரகம் பண்றதுன்னு யோசனை பண்ணுறான். அதுக்கு பக்கத்துல இருக்கிற நீலா பிராட்டி இவருடைய பாப்பங்கள்லாம் இவர் கண்ணில் படாதபடி பண்ணிடுறா அப்படின்னு சொல்லி சொல்ற. கண்ணில் படாதபடி சர்வஜனாக இருந்திருக்கிற பெருமாள் கண்ணில் படாதபடி பட முடியுமோ பண்ண முடியுமோ அவருக்கு எல்லாம் தெரியும். இருந்தா கூட இவர் பண்ண பாப்பங்களுக்கு தண்டனை அளிக்கிறதுக்காக ஒரு வரக்கூடிய ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தாமல் இருந்திருக்கலாம். அதையால அந்த தண்டனை வரக்கூடிய எண்ணம் ஏற்படாமல் இருப்பதற்கு காரணமாக இருந்திருக்கிற நீலாதேவி, அப்படி நீலாதேவியும் சொல்லாம சொல்லி கேட்காமல் பெருமாள் இவன் பண்ணிருக்கிற பாப்பங்களுடைய ஒரு மேக்னிடியூட், அதனுடைய உட்கட்டமாக இருக்கிற ஒரு நிலையை பார்த்து தண்டனை கொடுத்துதான் பெருமாள் நினைச்சாருனாக்கா, அப்ப பக்கத்துல பூமி கிராட்டி வந்துட்டு லோகத்துல யார்தான் தப்பு பண்ணல, உனக்கு கமாவான்னு ஒரு பேர் இருந்துட்டு இருக்கு, எல்லாரையும் பொறுப்பு அதாவது பொறுத்தருடக்கூடிய சுவாவத்தை உடையவர் அப்படின்னு பேர் இருக்கு. அந்த மாதிரி பேர் இருக்கச்சு, நீர் பொறுக்காமல் யார் பொறுப்பா? ஆகையால இவங்க பொறுத்தருள வேண்டும். இந்த மாதிரியாக அவள் சிபாசு பண்றாளாம். சரி, பெருமாள் என்ன பண்ற, போனா போயிட்டு போறது பொறுத்துடுற, அவன் பண்ண குற்றங்களுக்கெல்லாம் தண்டனை அளிக்காமல் இருந்துடுறே. ஆனா அவன் விஷயத்துல ஒரு உதாசீனமா இருந்துடுறே, அட ஏதோ போனா போட்டு போ அப்படின்ற மாதிரி அவர் இருந்துறான். அந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு இருக்க முடியலையா பெரிய பிராட்டியார்ல. ஆகையால பெரிய பிராட்டியார் என்ன பண்றா, அவர் உதாசீனமா இருந்தேன்னா கூட ஸ்வஜனைய சீ, இவன் நம்ம பையன், இவன் நம்ம சேர்ந்தவன், அந்த மாதிரி ஒரு நிலைய ஏற்படுத்துறான் பெரிய பிராட்டியார். இப்படி மூன்று பிராட்டிமார்களுமாக சேர்ந்து நம்ம போன்றவர்களை ரட்சிப்பதற்கு எம்பெருமானிடத்திலே ஒரு பரிவுடன் நடந்து கொள்கிறாள் என்பதை இதுவரைக்கும் நாம பார்த்தோம். அடுத்ததாக பெருமாளையே தோற்றம் பண்ற இந்த பிரசம குருவாக எழுந்துள்ள இருக்கிறவர் ஸ்ரீனிவாசன். அந்த ஸ்ரீனிவாசனை தோற்றம் பண்ணுகிறார் இந்த ஸ்லோகத்துல. கமப்பெனவதிம் வந்தே கருணாவருணாலயம் ஸ்வயம் வ்யக்தி முபாகதம். நாம தான் ஏற்கனவே பார்த்திருக்கோம். இது ஒரு சபை, திருமலையில கூடியிருக்கிற சபை. இந்த சபையில பெருமாளை எழுந்துள்ள பண்ணுகிறார். அந்த பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணணும். வரிசையா அந்த மலையை ஸ்தோத்திரம் பண்ணியாச்சு, ஆச்சாரியெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணியாச்சு, ஆழ்வார்களை ஸ்தோத்திரம் பண்ணியாச்சு, மகர்ஷிகளை ஸ்தோத்திரம் பண்ணியாச்சு, விஸ்வக்சேனரை ஸ்தோத்திரம் பண்ணியாச்சு, பெரிய பிராட்டியார், பூமி பிராட்டியார், நீல பிராட்டியார் போன்ற மகிழ்ச்சிகளை ஸ்தோத்திரம் பண்ணியாச்சு. இப்ப கடைசியில் இருக்கிறது பிரசவ குருவாக இருந்திருக்கிற சாட்சாத் எம்பெருமான் தான். அந்த எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணணும். இது பார்க்கலாம். பெருமாளை எழுந்துள்ள பண்ணிட்டு அவர் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு பார்க்கலாம். எப்படி ஸ்தோத்திரம் பண்றதுன்னு தெரியலையா, அப்படியே பேதடிச்சு போய் நிக்கிறேன். என்னடா இது, என்ன இவ்வளவு இதுவா இருக்குல்ல? எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை ஸ்தோத்திரம் பண்றதா, எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை ஸ்தோத்திரம் பண்றதா, எம்பெருமானுடைய விபூதியை ஸ்தோத்திரம் பண்றதா, எத்தனை ஸ்தோத்திரம் பண்றது, அது எப்படி எதில் ஆரம்பிச்சு எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாத அவர் நினைக்கிறாராம். பெருமாளை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணணும்னு வரச்சேயே அவருக்கு அந்த நிலைதான் வருது. கமப்யாத்யம் குரும் வந்தே கமலா கிருஹமே தீனம். எத்திராஜ சப்தத்தி இல்ல சாமி தேசிகன் பெருமாளை முதல் முதல்ல பிரசவ குருவாக இருந்திருக்கிற பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறார். அப்போ அதே நிலைதான். கமப்பி ஆத்தியங்குறும் வந்து கமப்பி இப்படி என்று சொல்ல முடியாதபடியாக இருந்திருக்கிற ஆத்தியம் குரும் பிரசவ குருவாக இருந்திருக்கிற எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றேன்னு ஆரம்பிக்கிறேன். ஆகையால இங்கேயும் அவருக்கு ஒன்னும் புரியலையாம். அந்த எம்பெருமானுடைய ஸ்வரூபம் அப்படின்னாக்க அது ஆனந்தமயமாக இருந்திருக்கு, சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருந்திருக்கு. அப்பேற்பட்ட ஸ்வரூபத்தை ஸ்தோத்திரம் பண்றதுதான் ரூபம்ன்றது இருக்க திவ்யமங்கள விக்கிரகமாக இருந்திருக்கு. அந்த விக்கிரகத்தை ஸ்தோத்திரம் பண்றதா குணம் ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய குணங்களை ஸ்தோத்திரம் பண்றதா, இல்ல சௌசு எல்லாம் போட்டி போட்டு வருது, சௌசில்ய வாத்சல்ய மாதுரிய காம்பீரிய ஔதாரியம் இப்படி பல பிரகாரமான குணங்கள்லாம் இருக்கு. அந்த குணங்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்றதா, எம்பெருமானுடைய விபூதி இருக்கு, விபூதினா அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட வஸ்துக்கள் அது எல்லாமே, அதாவது ஸ்ரீவைகுண்டமும் எம்பெருமானுடைய ஆளுகைக்கு உட்பட்டதுதான். இந்த லீலா விபூதின்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற எல்லா லோகங்களும் எம்பெருமானுடைய ஆளுகைக்கு உட்பட்டதுதான். ஆகையால இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய விபூதிய ஸ்தோத்திரம் பண்றதா, எத்தனை ஸ்தோத்திரம் பண்றதுன்னு தெரியலையா, அப்படியே கம்மனு இருக்கிறான். அப்போ இது எதை நினைவுபடுத்துறதுன்னு கேட்டோம்னா, துருவன் பெருமாளை குறிச்சு தபஸ் பண்றான். அந்த பெருமாளை குறிச்சு தபஸ் பண்ணச்சே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பாகவதத்துல துருவ சரித்திரத்துல வரச்சே அந்த ஒரு படிப்படியா படிப்படியா அந்த வாசுதேவ துவாதசாட்சரத்தை சொல்லி தபஸ் பண்ணிட்டு இருக்கச்சு. முதல்ல ஏதோ ஒருவர் ஆகாரம் சாப்பிடுறது, அப்புறமா நீர் ஆகாரமாக சொல்றது, அப்புறம் காற்று ஆகாரமாக கொள்றது, இந்த மாதிரி எல்லாம் வருஷ வரிசையா புலன்களை அடக்கி சின்ன குழந்தை தபஸ் பண்ணிட்டான். அந்த தபஸ் பண்ணி முடிச்ச உடனே தபஸ்ல சந்தோஷனாக இருந்திருக்கிற எம்பெருமான் நேர வந்து எதிர சேவை சாதிக்கிறான். சேவை சாதிச்ச உடனே என்ன சொல்றது என்னன்னு தெரியலையா அந்த குழந்தைக்கு. அப்படியே பெருமாள் பார்த்துட்டே நிக்கிறதாம். அப்போ பெருமான் தன்னுடைய சங்கத்தினால அந்த துருவனுடைய தாடையில இப்படி கீறி தடவி விடுறான். உடனே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறார் துருவன். ஆச்சரியமான ஸ்தோத்திரம் அது. அந்த மாதிரி திருவேங்கடமுடியான ஸ்தோத்திரம் பண்ணணும், எப்படி ஸ்தோத்திரம் பண்றதுன்னு தெரியலையேன்னு பாக்குற இது தயாதேவி அனுகிரகம் பண்ற. நான் இருக்கேன் நீ ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னு. ஓ சரி, அப்ப காண்பிச்சு கொடுத்துட்டா அவர் சொன்ன வழியில நாம ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அப்படின்னு. கருணா வருணாலயம், கருணா வருணாலயம் என்பதாக ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறான். திருவேங்கடமுடையான் உற்சவத்துக்கு போட்டு இந்த தொலைக்காட்சியில டிவியில வர்ணனைக்காக போறது உண்டு. அந்த வர்ணனையில் போய் பெருமாளை சேவிச்சுக்கிறது பற்றி பார்த்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணோம். இது நம்ம மாதிரி அல்பமா இருக்கிறவர்களுக்கே ஒரு நிலை ஏற்படுறது. என்னத்தை ஸ்தோத்திரம் பண்றதுன்னே தெரியாது இருக்கும். அந்த பெருமாள் ஆச்சரியமான திவ்யாபரணங்களை சாத்திண்டு ரொம்ப கம்பீரமாக எழுந்தொழிருப்பார். பல பலவே ஆபரணம் பெயரும் பல பலவே என்பதாக எம்பெருமானுடைய திவ்யாபரணங்கள்லாம் திருவேங்கடமுடையானுடைய திவ்யாபரணங்கள்லாம் அனர்க்கமாக இருந்துருக்கும். அந்த திவ்ய மங்கள விக்கிரகத்தை சேவிக்கணும், திருமுக மண்டலத்தை சேவிக்கமானாக்கா வாவான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கும், சௌக்கியமானு கேட்கற மாதிரி இருந்துருக்கும் திருமுக மண்டலம். அது பல பல பல பலன்னு சேவசாச்சின்ற அவ அதை வர்ணனை பண்றதா, திவ்யாபரணங்களை வர்ணனை பண்றதா, இல்ல அங்க இருக்கிற பரிவாரங்கள் பார்த்தோம்னா யானையும் குதிரையும் மின்னும் பின்னும் எத்தானா பேர் போல பெருமாள் இங்க வான மண்டலத்துல எழுந்துருள ஆரம்பிக்கிறாருனாக்க அந்த ரெண்டு மாடு வீதி பாதி மாடு வீதி ரெண்டு மாடு வீதி முழுசா அந்த பரிஜனங்கள் அங்க கோலாட்டம் ஆடுறவாளம் தேச விதேசங்கள்லாம் வந்து அங்கிருந்து எல்லாரும் அந்த எம்பெருமான அனுபவிக்கிறத அத்தை வர்ணனை பண்றதா, இல்ல அந்த மாட வீதியும் அந்த திருமலையும் அது பகலா இரவான்னு தெரியாமல் இருக்கிற ஒரு நிலை, அப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யத்தை நம்ம வர்ணனை பண்றதா, இல்ல அந்த எல்லா பக்கத்துலயும் நாலு மாட வீதியிலையும் எள்ளு போட்டா எள்ளு விடாதபடி அவ்வளவு ஜனங்கள், அந்த ஜனங்கள் மொத்தம் பக்தி சிரத்தையோட கையில ஒரு தேங்காய உடைச்சிட்டு அதுல கொஞ்சம் நாட்டு சக்கரையும் வச்சுட்டு கல்பூரத்தை கொளுத்திட்டு ஏத்துண்டு அந்த பெருமாளுக்கு தானே காண்பிக்கிறது கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த ஜனங்களை வர்ணிக்கிறதா, சுமந்து மாமலர் நெருடர் தூபம் கொண்டு அமர்ந்து வானவர் வானவர்களும் நமன்னடும் திருவேங்கடும் நங்கட்டு சமங்குள் வீடு தரும் தடங்குன்றமே. அங்க பார்த்தோம்னா நித்தியசூரிகள்லாம் வந்து சேவிக்கிறார். நித்தியசூரிகளுக்கு என்ன அனுகிரகத்தை கொடுக்கிறாரோ அதே அனுகிரகத்தை இந்த சாதாரணமாக இருந்துருக்கிற ஒரு பாமரலா இருந்துருக்கிற இந்த ஜனங்களுக்கும் கொடுக்கிறாராம். இத பார்த்து நம்ம வர்ணிக்கிறதா அங்க பார்க்கணும். சில சமயத்துல மழை பெய்யும், அங்க தன்னலரவி மணிபொன் முத்தலைக்கும் திருவேங்கடத்தும் பெருமான்னு சொல்லி அங்க அந்த அருவிகளும் அந்த மணியும் பொண்ணுமாக இருந்திருக்கிறதாக இருந்திருக்கிற அந்த விதேசத்தை திருவேங்கட மலைய வர்ணிக்கிறதா எத்த வர்ணிக்கிறதுன்னு தெரியாத ஸ்தப்தமா நின்றுருவோம். அகிலதான் வேதம் பார்க்கறதா எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்திய மனசா சகா என்பதாக பிரம்மத்தை பத்தி பிரம்மானந்தத்தை பத்தி சொல்லணும். பிரம்மானந்தம் எப்படி இருக்கும், ஒரு நூறு ஆனந்த் நூறு நூறு மடங்க மனுஷ ஆனந்தத்துல இருந்து மனுஷ கந்தர்வ ஆனந்தம் தேவகந்தர்வ ஆனந்தம்னு சொல்லிட்டு படிப்படியா இது கட்டலாத வசதி இது கட்டலாத வசத்தின்னு சொல்லிட்டு வந்தேன். கடைசியில பிரம்மானந்தத்து வரச்சே மனசாலேயே நாம அளவிட முடியாதுதான் இருக்கச்சே, எங்கேருந்து வாக்கால சொல்ல முடியாது, என்னால சொல்ல முடியல நிறுத்திட்டான் அந்த பேருமே. அதுவும் பார்க்கணும். தேவப்பெருமாள் சொல்லச்சே ஆழ்வார்கள்லாம் முக்கியம் ஜபங்குரதையோ முனிசார்வ பௌமாக என்பதாக சொல்ற ஆழ்வார்கள் மொத்த பேருமே மோகத்தை அடைஞ்சிட்டாளாம். பெருமாள் போய் சேவிக்கிறாளாம், சேவிச்ச உடனே வாக்குல வார்த்தை வரலையாம், எப்படி தோற்றம் பண்றதுன்னு தெரியலையாம், அதனால அப்படியே மோகிச்சு போய் இருந்துருக்கா. அந்த மாதிரியாக நாம சுவாமி தேசிகன் பெருமாள் அங்க எழுந்துருளின உடனே பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணோம்னு நினைக்கிறேன், எப்படி ஸ்தோத்திரம் பண்றதுன்னு தெரியாத முடிச்சுட்டு இருக்கேன், அதுக்கு நான் இருந்துருக்கேன், நீ ஆரம்பிச்ச காரியத்தை நீ செய்யப்பா என்று தயாதேவி உபகாரம் பண்றாளாம். ஆகையால அவ பேரை வச்சு ஸ்தோத்திரம் பண்றேன். கருணா வருணாலயம் பெருமாளைய ஒரு சமுத்திரமாக உருவகப்படுத்துற இந்த ஸ்தோத்திரத்துல. இது சமுத்திரம்னாக்க ஜலம் வேணுமே, இது எந்த ஜலம், நாம பார்த்துட்டு இருக்கிற சமுத்திரத்துல எல்லாம் உப்பு ஜலம் தான் இருந்துட்டு இருக்கு. அந்த பெருமாள் போய் உப்பு ஜலம் இருக்கிற சமுத்திரமா சொல்ல முடியுமா, ஒன்னும் கிடையாது. அதுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு கருணா ரசம், கருணையே எம்பெருமானுடைய கருணை இருந்துட்டு இருக்கேன், அந்த கருணையே சமுத்திரம் முழுக்க சமுத்திரமாக இருந்துருக்கான். அந்த கருணைக்கு ஆச்சரியமாக இருந்துட்டு இருக்கிறது, தயைக்கு ஆச்சரியமாக இருந்துட்டு இருக்கிறவர் எம்பெருமான், ஜலத்துக்கு ஆச்சரியமாக இருந்துட்டு இருக்கிறது சமுத்திரம். அந்த கருணையாகிற ஒரு ஜலத்துக்கு ரசத்திற்கு ஆசிரியமாக எழுந்தருள் இருந்திருக்கிற எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்றேன். கருணா வருணாலயம் என்பதாக அவர் சொன்னார். அந்த கருணா வருணாலயம்னு சொன்ன உடனே அடுத்தது சொல்ற, இந்த சமுத்திரம் நாமெல்லாம் பாக்குறோம் இல்லையோ, அந்த சமுத்திரம் மாதிரி அவரும் அடவிடக்கூடியதான ஒரு சமுத்திரமாக இருந்திருக்கிறான்னு பாக்கணும். நாம பாக்குற வங்காள விரிகுடா, பசிபிக் சமுத்திரம் அப்படின்னு எந்த சமுத்திரமா இருந்தாலும் இந்த கோடியிலேருந்து அந்த கோடி எல்லாரும் அளந்து விடுறா. இவ்வளவு ஆழம் இருந்துருக்கு, இவ்வளவு தூரம் இருந்துருக்கு, இவ்வளவு விஸ்தீர்ணம் இருந்துருக்கு அப்படின்லாம் சொன்னு இருக்கா. இந்த எம்பெருமானுடைய கருணையாக இருந்துருக்கிற சமுத்திரம் இருக்கு, அது அளவிட முடியாததாக இருந்துருக்கான். அனவதிம் கமபி அனவதிம் என்பதாக சொல்லுகின்றார். இவ்வளவு அவ்வளவு என்று அளவிட முடியாததாக இருந்துருக்கு. எம்பெருமான் ஒப்பார் மிக்கார் இல்லாதவனாக இருந்துருக்கார். எம்பெருமான் அனவதியும் அளவிட முடியாததாக இருந்துருக்கார். தேசத்தகா காலத்தகா வசதகா என்பதாக இது உபனிஷத்துக்கு சொல்றது. பெருமாள் அளவிட முடியாதவராக எழுந்துள்ளிருக்கின்றார். எப்படி தேசத்தகா அளவிட முடியாதவர், நேற்று இருந்தவர் இன்னைக்கு இருக்க நாளைக்கு இருப்பேரா இருக்க மாட்டேரான்றது தெரியாது, அந்த மாதிரி கிடையாது. எப்பவுமே எழுந்தருள் இருந்துருக்கவர். ஆகையால ஒரு காலத்துலதான் இந்த வஸ்து இருந்தது, இன்னொரு காலத்துல இல்ல, இன்னொரு காலத்துலதான் அது இருக்கும் அப்படின்றதெல்லாம் இல்லாததான ஒரு காலத்தை கொண்டு அளவிட முடியாதவராக இருந்திருக்கவர், தேசத்தை கொண்டு அளவிட முடியாதவராக இருந்திருக்கார். இந்த ஊர்லதான் அவர் இருப்பார், அந்த ஊர்ல இருக்க மாட்டார் அந்த அப்படின்றதெல்லாம் இல்ல. எல்லா தேசத்திலையும் எல்லா இடத்திலையும் இருக்கிறவர். வஸ்துதா என்பதாக சொல்லச்சு, இந்த வஸ்துல தான் அவர் இருக்கார், இன்னொரு வஸ்துல இல்ல அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாதபடி எல்லா வஸ்துக்களுடையும் எல்லா பொருள்களுடையவும் உள்ளும் புறமும் நீக்கமர நிறைந்து இருப்பவராக எம்பெருமான் எழுந்தருளியுள்ளார். அவர் சாட்சாத் சீனிவாசன் தானே, அவர்தான் கருணா வருணாலயம். கம பெணவதிம் வந்தே கருணா வருணாலயம். அளவிட முடியாததாக இருந்திருக்கவர், அனிர்வச்சனீயமாக இருந்திருக்கார். இப்படி இருக்கார்னு ஒரு குறிப்பிட்டு சொல்ல முடியாதவராக எழுந்தருள் இருந்திருக்கார். அவர் எல்லா இடத்திலையும் விபுவாக எல்லா இடத்திலையும் வியாபிச்சு இருக்காருன்னு சொல்ற, அதே அந்த பெருமாளே அதிசூக்ஷமாக இருந்திருக்கார் அப்படின்னா இது ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர்மறையாக இருந்திருக்குமே. இது சூக்ஷமாக இருக்கிறது, எல்லா இடத்திலையும் வியாபித்திருக்கிறது, எல்லா இடத்திலையும் நீக்கமரம் நிறைந்திருக்கிறது என்பது ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர்மறையாக இருக்குமே என்று கேட்டால் எதிர்மறையே இல்லை. எல்லாத்துக்கும் சொல்றார் பதில். எம்பெருமானார் பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்துல அத்தியுதமாக சொல்லிருக்க, எல்லாவற்றையும் எதிலையும் தடங்கள் இல்லாமல் செல்லக்கூடிய சாமர்த்தியம் உடையவராக எழுந்தருள் இருக்கிறார் என்றுதான் அர்த்தம். அதிசூட்சமாக இருக்கிறார் என்றதுக்கு. ஆகையால இப்படிப்பட்டவர், அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர்னு சொல்ல முடியாதவராக இருந்திருக்கவர். கமப் அனவதியும் வந்தே கருணா வருணாலயம் என்றார். இவ்வளவு பெரிய குணத்தோட கூட எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் அவர் சமுத்திரமாக இந்த இடத்துல இருக்கிறதாக சொல்றார். இந்த சமுத்திரம்ன்றது மலைகளை உள்ளடக்கினதாக தான் இருக்கும். சமுத்திரத்துள்ள பார்த்தோம்னா எத்தனையோ மலைகள்லாம் இருந்துருக்கான். ஆனா இந்த சமுத்திரம் இருக்கு பாருங்கோ, அது உப்பு சமுத்திரத்துல இருக்கிறது மலைகள்லாம், உப்பு சமுத்திரம்ன்றது மலைகள் எல்லாம் உள்ளடக்கினதாக இருந்துருக்கு. ஆனா இந்த கருணா சமுத்திரம் இருக்க எம்பெருமான் இருக்கிற அவர் மலை மேல உட்கானிருக்கிறார். இது சுவாரஸ்யம், இதுதான் சுவாமி தேசிகனுடைய அனுபவம், பகவத் அனுபவத்தை சொல்லி சொல்ற. அப்பேற்பட்ட எம்பெருமான் ரிஷசைல தடஸ்தானம் ஸ்வயம் வ்யக்தி முபாகதம். அந்த திருவேங்கட முறையின் தாழ்வரையில் இருப்பவர்களுக்காக தானே வந்திருக்கிறார். ஸ்வயம் வ்யக்த க்ஷேத்திரம், திருவேங்கட முறையில் எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் ஒருத்தர் பிரதிஷ்ட பண்ணி பண்ணவர் இல்ல. ஸ்வயம் வ்யக்த க்ஷேத்திரம்னு இந்த க்ஷேத்திரங்கள்ல சில ஒரு பல விதமாக சொல்லப்படுகிறது. அதுல சொல்லச்சு, எம்பெருமான் அச்சாமூர்த்தியாக எழுந்தருள் இருக்கிறதுக்கு ஸ்ரீரங்கம், இந்த மாதிரி திருவேங்கடம், இந்த மாதிரி திவ்யதேசங்கள்லாம் ஸ்வயம்பித்த க்ஷேத்திரம், பெருமாள் தானே அப்படியே அவதரித்த இடம் அது. சில இடங்கள்லாம் மகர்ஷிகள் பிரதிஷ்ட பண்ண இடங்கள், சில இடங்கள் சில இடங்கள்லாம் பாகவதால்லாம் பிரதிஷ்ட பண்ண இடங்கள், இப்படி பல பிரகாரமாக இடங்கள் இருந்திருக்க, இங்க ஸ்வயம்பித்த க்ஷேத்திரமாக இருந்திருக்கிற திருவேங்கட மலையில திருவேங்கட மலையின் தாழ்வரையில் இருப்பவர்களுக்கு அனுகிரகம் செய்வதற்காக கருணா கருணாலயமாக இருந்திருக்கிற திருவேங்கடமுடையான் தானே எழுந்தருளுகிறார் என்று சொல்லுகிறார். இங்க திருவேங்கடமுடையின் தாழ்வரையில் இருப்பவர்களுக்கு தான் மாட்டுமா அனுகிரகம் பண்ற, அது ஒரு உபலட்சணம் என்று சொல்லுகிறார். இங்க இந்த பூமண்டலத்துல பிருத்வி மண்டலத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றதுக்காக திருவேங்கட மலையின் மேல எழுந்துள்ள இருந்திருக்க இடம். விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெப்பு என்று சுவாமி தேசிகன் அந்த திருவேங்கட மலையை மங்களாசாசனம் பண்ணுகிறார். நீதனேன் நிறைவொன்றுமில்லேன் என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதிக்கே என்பதாக. நித்தியசூரிகள் தான் கொண்டாட வேணும் என்பதில்ல, அதிநீசனாக இருந்திருக்கிற என்னிடத்திலையும் எனக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லிட்டு பெருமாள் இங்க திருவேங்கட மலையில எழுந்தருள் இருந்திருக்கிறான். விஷசைல தடஸ்தானம் ஸ்வயம் வியக்திம் தானே தோன்றி இங்க நான் இருந்திருக்கேன் என்ன சேவிக்க வாருங்கள்னு கூப்பிடுற மாதிரி இருந்திருக்கிறான். இப்படி கூட பண்ணுவேறேன்னா பெருமாள் கட்டாயம் பண்ணுது. ஒரு சந்தேகமா இருக்கே அப்படின்னு கேட்கலாம். நான் பூர்வ விருத்தத்தான் சொல்லி பாக்குறேன். பிரம்மா ஒரு சமயம் நினைச்சுக்கிறேன், எங்க அப்பா தானே பெருமாள், அவரை நம்ம எப்ப போனாலும் சேவிக்கலாம், எப்படி போனாலும் சேவிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். அப்படி நினைச்சிட்டு இருக்கே பெருமாளை சேவிக்கணும்னு பாக்குறேன், பெருமாள் சேவையாகல. அவர் பெருசா தபஸ் பண்றேன், தபஸ் பண்ணிட்டு புஷ்கரத்துல இருந்து தபஸ் பண்றேன், எதிரியே புஷ்கரணியா பெருமாள் சேவை சாய்க்கிறேர், ஆனா அவர் கண்ணுக்கு தெரியலையாம். அங்கிருந்து நைமிசாரண்யத்துல போய் தபஸ் பண்றேன், அங்கேயும் காடா சேவை சாய்க்கிறேன், பெருமாள் தான் காடா சேவை சாய்க்கிறேன், அவர் பெருமாள் தான் காடா சேவை சாய்க்கிறேன்னு பிரம்மாவால தெரிஞ்சுக்க முடியலையாம். கடைசியில நொந்து போய் கஷ்டப்பட்டு இப்படி பெருமாள் சேவை கிடைக்காத போயிடுறதே என்ன பண்றதுன்னு தெரியாது. இங்க காஞ்சிபுரத்துக்கு வந்து காஞ்சிபுரத்துல அசுமேத யாகம் பண்ணி பெருமாளை சாட்சாத்தரிக்கிறேன்னு வித்தாந்தம் புராணங்கள்லாம் சொல்றது. ஆனா அவரால கூட தெரிஞ்சுக்க முடியாத அந்த எம்பெருமான் நம்மள மாதிரி அதி நீச்சமாக இருந்திருக்கவாளாலேயே சாட்சாத்கரிக்கணும், இவாளாம் நம்மள பார்க்கணும்ன்றதுக்காகவே ஸ்வயம் வியக்திம் உபாகதம் தானே தோன்றிருக்க, உபாகதம் நமக்கு அருகாமையில் பக்கத்துல வந்து சேவை சாய்க்கிறாராம். இது பெருமாளுடைய ஒரு குணம். இது என்னென்ன சொல்றது அப்படின்னா, அவிஜ்ஞாதம் விஜானதாம் விஜ்ஞாதம் அவிஜானதாம். நான் நிறைய காலக்ஷேபம் பண்ணிருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும், பகவத் ஸ்வரூபம்லாம் தெரியும், அவர் எப்படி இருந்துருக்கார், அவர் விபுவாவும் இருந்துருக்கார், எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கார், எல்லாத்துக்கும் அந்தராத்மாவாக இருந்திருக்கார், அவருக்கு இருக்கிற குணங்கள்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு எல்லாம் தெரியும்னு ஒருத்தன் கணக்கு தெரிஞ்சுருக்கான்னு நினைச்சிருந்தான்னாக்க, சாஸ்திரம் தர்க்கம் தெரியும், மீமாம்சை தெரியும், வேதாந்தம் தெரியும்னு நினைச்சிருக்கவனுக்கெல்லாம் பெருமாள் தெரிஞ்சுக்கவே முடியாது. அபிஜ்ஞாதம் விஜானதாம், நாம எல்லாம் தெரிஞ்சுட்டோம் நினைக்கிறவனுக்கு அவர் காண்பிக்க மாட்டேறாம். விஜ்ஞாதம் அவிஜானதாம், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு இருக்கிறதெல்லாம் பெருமாள் திருவடி ஒன்றுதான் புகழாக இருக்கிறது, ஆகையால அந்த பெருமாள் திருவடியே நான் நினைச்சுக்கிறேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அவர் சொரூபம் எப்படி இருக்கும், அவருடைய குணங்கள் எப்படி இருக்கும், அவருடைய திவ்ய மங்களம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும், அவர் ஆனந்தமயனாக இருந்திருக்கிற இந்த சத்தியத்துவ ஞானத்துவ ஆனந்தத்துவ அமலத்தன்ற இந்த குணங்களோட கூட எழுந்துள்ள இருக்கிற எப்படி இருக்கார், என்ன சமாச்சாரம் என்ன, இதெல்லாம் எனக்கு தெரியாது சுவாமி. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எம்பெருமானுடைய திருவடி ஒண்ணுதான், அது ஒண்ணுதான் பற்று, அதுதான் புகழ், அதுல அடைஞ்சமானாக்கா போறோம், நமக்கு எல்லா விதமான ரட்சணமும் கிடைக்கும். அந்த மாதிரி யார் நினைக்கிறாளோ அவள் தான் பெருமாளை உண்மையாக தெரிஞ்சின்றவாளாம். அன்பனாகும் தனதான் அடைந்தான் நம்மாழ்வார் அருள் செய்கின்றார், அணியனாகும் தனதாள் அடைந்தாக்கெல்லாம். என்ன ஆச்சரியமா சொல்றாரு பாருங்கோ, மெய்யனாகும் விரும்பி தொழுவாக்கெல்லாம், பொய்யனாகும் புறமே தொழுவாக்கெல்லாம். யாரெல்லாம் பெருமாள் அவர்களிடத்துல மகாவிசுவாசத்தோட அவர் நமஸ்கரிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் உண்மையாக எழுந்துருளி இருந்து அவளுக்கு பரிபூர்ணமான அனுகிரகத்தை கொடுக்கறோம். இது யாரெல்லாம் ஏதோ கும்பலோட கும்பலா நானும் போய் இது போகணும்னு ஒரு ஒரு கடமையாட்டம் நினைச்சுண்டு பிரதிபத்தி இல்லாமல் சேவிக்கிறவளுக்கெல்லாம் பொய்யம் என பொய்யானா ஆகும் புறமே தொழுவாக்கெல்லாம். வாஸ்தவம் தான், அவளுக்கெல்லாம் சேவை சாய்க்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அகையல ஸ்வயம் வியக்தி முபாகதம். இன்னைக்கும் பார்க்கலாம், நம்மளால முடியும்னு நினைச்சிட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, பெருமாள் சேவை விஷயத்துல நான் இங்க எத்தனை கிலோமீட்டர் தூரத்துல இருந்து எங்க வேணா வரட்டும், நான் 8 மாசம் முன்னையே ஒரு வருஷம் முன்னையே இந்த சேவையை புக் பண்ணிட்டேன், நான் வந்தா போனா நேரா போனா 1 மணி காலத்துல பெருமாளை சேவிச்சுட்டு வந்துட வேண்டியதுதான், 1:30 தான், ஒண்ணுமே கிடையாது, அதில் நீங்கள வந்துட வேண்டியதுதான். அந்த மாதிரி நினைச்சுண்டு நாம எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம் அப்படின்லாம் நினைச்சுண்டு யார் வராளோ அவ வந்தாள்னாக்க அவளாலேயே சொல்ல முடியாது, என்ன காரணம் சொல்ல முடியாது. அன்னைய தினத்துல எல்லா சேவையும் கேன்சல் ஆயிடுச்சு, எல்லார் மாதிரிக்குள்ள தான் அவரும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சேவையே இல்லாது போனாலும் போயிடும். அப்படி சேவையே இருந்தா கூட நமக்கு எதனா ஒரு தடங்கள் வந்து நம்மள சேவிக்க முடியாது பண்ணிடும். அதனால நாம எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம், பெருமாளை சேவிக்கணும்னு நினைச்சிருந்தெல்லாம் இன்னைக்கும் போக முடியாது. அவனுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா நமக்கு நல்லபடியாக சேவை கிடைக்கிறது. அந்த மாதிரி நினைச்சிட்டு போகணும், ஒண்ணுமே பண்ணாத ஏதோ பெருமாள் சேவை கிடைச்சா தேவையில்ல எப்படி பண்ணா அவனுக்கு அச்சிந்தித்தமா இருந்துட்டு இருக்கும், யாரோ கேன்சல் பண்ண சேவை இவனுக்கு அடிக்கும், இவன் ஆச்சரியமா சேவை சேவிச்சுட்டு வந்துடுவான் பெருமாள். இது இன்னைக்கும் நடக்கிறது தான். இது அதனால பெருமாளை பொறுத்த வரைக்கும் திருவேங்கடமுடையான பொறுத்த வரைக்கும் அவிஜாத்தம் விஜானத்தாம், விஜாத்தம் அவிஜானத்தாம் என்கிற ரீதியில எழுந்துருள் இருந்திருக்கவர், அவர் நம்மள மாதிரி இருக்கவாள அனுகிரகம் பண்றதுக்காக ஸ்வயம் வியக்தம் உபாகதம், தனக்காக தானே இங்கு நமக்கு அருகாமையில் எழுந்தொழியிருந்திருக்கார். அப்பேற்பட்ட திருவேங்கடமுடையானை அனவதின் கருணா வருணாலயம் வந்தே, அளவிட முடியாததாக இருந்திருக்கிற தயா சாகரத்தை வந்தே நமஸ்கரிக்கிறேன் என்பதாக இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ற. இப்படி பெருமாள் ஆச்சாரியாலேருந்து ஆரம்பிச்சு பெருமாள் பர்யந்தமாக இருக்கக்கூடிய குரு பரம்பரைய முழுசா ஸ்தோத்திரம் பண்ணி முடிக்கிறார் இந்த இடத்துல. இப்போ பெரிய அரங்கம், பெரிய சபை, இந்த சபை மொத்தம் ரொம்ப வழியது. இந்த ரொம்ப வழியச்சே இது இப்போ ஒரு சத்காரியம் ஆரம்பிக்கணும். இந்த சத்காரியம் ஆரம்பிக்கணும்னாக்க அந்த சத்காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு தொடங்குவதற்கு முன்னாக அந்த குரு பரம்பரையை அனுசந்தானம் பண்ணணும். அந்த குரு பரம்பரையை அனுசந்தானம் பண்ணியாச்சு, எல்லாரையும் சேவிச்சாய்ப்பிச்சு. இதுக்கு மேல இவர் என்ன பண்ண போறாரு என்ன பண்ண போறாருன்னு எல்லாரும் சுவாமி தேசிகனையே பார்த்துட்டு இருக்கலாம். அப்படி ஆவலோட பார்த்துட்டு இருக்கவாளுக்கு பார்த்து இப்ப சொல்றார் தான் என்ன பண்ண போறோன்றத, அதை இங்க பிரதிஜை பண்ண போறார் அடுத்த ஸ்லோகத்துல. இது 10வது ஸ்லோகம். அகிஞ்சனநிதிம் சூதிம் அபவர்க த்ரிவர்கயோஹோ அஞ்சனாத்ரீஸ்வரதயாம் அபிஷ்டௌமி நிரஞ்சனாம். ராஜசபையில சில புரோட்டோகால்ஸ் எல்லாம் இருக்கும், ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருந்துட்டு இருக்கும். அந்த பரிவாரங்கள்லாம் முன்ன வந்துடுவா, கடைசியில தான் ராஜா வருவார். ராஜா வந்து மேல உட்காண்டாய் போச்சுனாக்க சிம்ஹாசனத்துல எழுந்துருளியாச்சுனாக்க சதஸ் ஆரம்பிக்கணும். யாரை பத்தி என்ன சோத்திரம் பண்றதோ என்ன பண்றதோ அதை பத்தி மந்திராலோசனையோ என்ன உண்டோ அதை பத்தி பேசுவா. அந்த மாதிரி ராஜா மாதிரி எழுந்துருளியுள்ள எம்பெருமான் திருவேங்கடமுடையான் சபையில எழுந்துருளியாச்சு. எதிர சுவாமி தேசிகன் நின்றுருக்க, தேசிகனை பார்த்து கேக்குற, ஸ்ரீனிவாசன், வா இங்க இவெல்லாம் வந்தாய் பச்சு, எல்லாரையும் கூப்பிட்டுட்ட, நாங்களும் இந்த சபைக்கு வந்துட்டோம், என்ன பண்ண போற அப்படின்னு, ஸ்தோத்திரம் பண்ண போறேன். ஆஹா, அதுக்கு என்ன ஆரம்பியே, நான் தான் வந்து உட்காந்துட்டேன், என்ன பத்தி தானே ஸ்தோத்திரம் பண்ண போற, ஆஹா ஸ்தோத்திரம் பண்ண அப்படின்னு நேரம் அபிஷ்டூமி ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன்னு சொன்னதுக்கு, உன்ன ஸ்தோத்திரம் பண்ணல நானு, தயாம் அபிஷ்டௌமி என்பதாக சொல்லுகிறேன், தயைய ஸ்தோத்திரம் பண்றேன் சொன்னான். இப்படி திருப்பி திருப்பி பாக்குறேன் பெருமாள், தயைய ஸ்தோத்திரம் பண்ண போறியா, அது ஒரு குணம் தானே, அதை ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா, சரி போனா போட்டோம், யாருடைய தயை என்ன, எல்லாருக்கும் தயையும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துட்டு இருக்கு, அந்த யாருடைய தயையை நீ ஸ்தோத்திரம் பண்ண போறேன்னு அடுத்தது கேட்கிறாரா, அந்த நித்திவிபூதியிலே என்னை கூட்டி இங்க உட்காந்து வச்சிருக்கியே, நித்திவிபூதியில எழுந்துள்ள இருக்கிற நாராயணனுடைய தயையை ஸ்தோத்திரம் பண்ண போறியா, இல்லைன்னாக்கா ராமகிருஷ்ணா அவதாரத்துல எழுந்துள்ள இருந்த அந்த எம்பெருமானுடைய தயையை ஸ்தோத்திரம் பண்ண போறியா, ஸ்ரீரங்கம் முதலிய திவ்ய கஷேத்திரங்கள்ல எழுந்துள்ள அர்த்தாமூர்த்தியாக எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமானுடைய தயையை ஸ்தோத்திரம் பண்ண போறியா, எந்த தெய்வம், யாருடைய தெய்வம் நீ ஸ்தோத்திரம் பண்ண போற அப்படின்னு கேக்குறேன். அதெல்லாம் இல்ல, நான் ஸ்தோத்திரம் பண்ண போறது எது தெரியுமா அப்படின்னா, அஞ்சனாத்ரீஸ்வர தஜாம் அபிஷ்டௌமி, அஞ்சனாத்ரீஸ்வரருடைய தய, அந்த திருவேங்கட மலையில எழுந்துள்ள இருந்திருக்கிற எம்பெருமான், அந்த சீனிவாசனுடைய தய, அந்த தெய்வம் நான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன், அவளுடைய சீனிவாசனுடைய தெய்வ ஸ்தோத்திரம் பண்றது, அப்படி என்னப்பா விசேஷம் இருந்துட்டு இருக்கு அந்த அஞ்சனாத்திரிக்கு, நீரேதான் ராமாவதாரத்துல அந்த அஞ்சனாத்திரிக்கு இருக்கிற விசேஷத்தை சொல்லிருக்கேற, அது சுவாமி அப்படின்னு சுவாமி அவரை திருப்பி போறது கேட்கிறார். அந்த சிங்கம் என்ன சொன்ன, நீ ஹம்சத்தர சீதா பிராட்டியினிடத்துல தூது அனுப்பும் பொழுது திருவேங்கட மலையை பத்தி சொல்ற, அக்ரே பாவி ததனு நஜனே ரஞ்சயன் நஞ்சனாத்ரிஹி, நீ போயிட்டே இருந்த எனக்க எதிர அந்த திருவேங்கட அஞ்சனாத்ரி மலை வரும், அத பார்த்தாலே கண்ணுக்கு குளிர்ச்சி ஏற்படுமா, பார்த்தாலே சந்தோஷத்தை ஏற்படும் அப்படின்னா, பார்த்தாலே சந்தோஷத்தை ஏற்படுத்துறதுனாக்க அத அனுபவிச்சா எவ்வளவு சந்தோஷத்தை ஏற்படுத்தும், அதையால அந்த அஞ்சனாத்ரீஸ்வரனாக அந்த அஞ்சனாத்ரிக்கு ஈஸ்வரனாக இருந்திருக்கிற எம்பெருமானோட தயையை நான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன் அப்படின்னு. அப்பா என்ன உட்காந்து வச்சுட்டு தயைய ஸ்தோத்திரம் பண்றேன்னு சொல்றியே, இது நானும் கேட்கணுமா அப்படின்னு கேட்கிற மாதிரி தோன்றுதான், கண்டிப்பா நீரும் கேட்டுதான் ஆகணும் அப்படின்ற. எப்படின்னு இது ஏற்கனவே எங்க ஆச்சாரிய பக்தர் போட்ட வழியில தான் நான் போயிட்டு இருக்கேன், நான் தனி வழியில போல, புது வழியில போல அப்படின்னா, ஸ்ரீரங்கத்துல பெரிய பிராட்டியார் ஸ்ரீரங்க நாச்சியார் எழுந்துள்ள இருக்க, ரங்கநாதனும் எழுந்துள்ள இருக்க, இவ ரெண்டு பேர் சமட்சத்துல பட்டர் ஸ்தோத்திரம் பண்ற ஸ்ரீகுணரத்ன கோசம், அது பிராட்டியினுடைய மகிமையை பத்தி ஸ்தோத்திரம் பண்ற, அந்த பிராட்டியினுடைய மகிமையை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணச்சு பக்கத்துல இருக்கிற ரங்கநாதனை பார்த்து சொல்ற, நீ இருந்து கேட்கணும் அப்படின்னு, ஸ்ரீயம் ஸ்ரீ வயமிக பிரணாமஹ ஸ்ருணுதராம் த்ருஷௌதே பூயாஸ்தாம் சுகதரல தாரே ஸ்ரவணதஹ புனர்ஹர்ஷோத்க்ருஷாத் ஸ்புடது புஜயோஹ கஞ்சுகசதம். திருவுக்கும் திருவாகிய ஸ்ரீரங்கேசையா ரங்கநாதனே, இந்த ரங்கநாதனை பார்த்து சொல்ற, தவ சருத்யாம் பகவதீம் ஸ்ரீயம் தத்தோ பிச்சைகி வயமிக பணாமாக, இங்க உன்னுடைய மகிழ்ச்சியாக எழுந்துள்ள இருந்திருக்கிற ஸ்ரீரங்க நாச்சியாரை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். எப்படி ஸ்தோத்திரம் பண்றோம் என்ன, ஒன்ன ஸ்தோத்திரம் பண்றதை காட்டில இன்னும் உறக்க உறக்க ஸ்தோத்திரம் பண்ண போறோம், அதுவும் ஒய் எதிரியே ஸ்தோத்திரம் பண்றோம். எத்தனை பேருக்கு கணவன் மனைவியாக இருந்துருக்கா, கணவனை உட்காந்து வச்சுட்டு உன் ஆம்பியால ஸ்தோத்திரம் பண்ண போறேன், அதை நீ கேட்கணும். அப்பா நீ ஆம்பியால ஸ்தோத்திரம் பண்ணா பண்ணிக்கோ, நான் இங்கான அனண்ட போயிடுறேன், அவளை எவ்வளவு வேணா ஸ்தோத்திரம் பண்ணிக்கோ அப்படின்னா. இல்ல இல்ல, நீ கண்டிப்பா எதிரையே உட்காந்துதான் ஆகணும், உன் எதிரதான் நான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன் அவளை அப்படின்னா. சரி பண்ணா பண்ணிக்கோ, வாங்கிட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிறோமா அப்படின்னா, உன்ன ஸ்தோத்திரம் பண்ணா எவ்வளவு உறக்க ஸ்தோத்திரம் பண்ணுவனோ அத்த காட்டுல இன்னும் உறக்க உறக்க ஸ்தோத்திரம் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா. அதெல்லாம் எதுவும் வச்சு கூடாது, மொத்தம் உன் காதல விழணும். வயமிக பிரணாமஹா ஸ்ருணுதராம். அவ யாரு? தவச ஹிருத்யாம் பகவதீம், உன்னுடைய மனசுக்கு உனக்கு அத்தியந்த பிரியமானவள் அந்த பெரிய பிராட்டியார நான் ஸ்தோத்திரம் பண்றேன். நான் ஸ்தோத்திரம் பண்ண பண்ண உன்னுடைய கண்ணுல ஒரு சந்தோஷம் வந்து இப்படி மிரள மிரள நீ முழிக்கணும். அத மிரள மிரள முழிக்கிறதோட மாத்திரமில்ல, அந்த கண் இருக்க காது வரைக்கும் போயிட்டு போயிட்டு வரணுமா? இப்படி எல்லாம் ஒரு பெருமை இருக்கா என் நம்பியாளுக்கு, என் மனைவிக்கு, அந்த மாதிரி நினைச்சுக்கணுமா? அப்படி நான் உன்ன ஸ்தோத்திரம் பண்ண போறேன், அவளை ஸ்தோத்திரம் பண்ண போறேன். அப்படியே பார்த்தோம்னாக்க அந்த சந்தோஷத்துல உடம்பு உப்பி போயிடுறோம். அதனால போட்டு சொக்காலாம் போராத போயிட்டுருந்தோம். ஒரு சொக்கா ரெண்டு சொக்கா இல்ல, 100 சொக்கா ஓடும்படியாக அப்படி ஒரு சந்தோஷத்தை உனக்கு ஏற்படுத்த போறேன். இந்த மாதிரியாக பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோசத்துல அந்த பெரிய பிராட்டியார் விஷயமான ஸ்தோத்திரம் பண்ணச்சு பெருமாள் செவிசாய்க்கணும்னு ஆச்சரியமா சாதிக்கிறார். அந்த ரீதியில எங்கேயும் பேரையும் எழுந்தருளை பண்ணிட்டு, பெருமாளையும் எழுந்தருளை பண்ணிட்டு, அவருக்கு மகிழ்ச்சி ஸ்தானத்துல இருந்திருக்கிற தயாதேவிய நான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன். ஆகையால அஞ்சனாத்ரீஸ்வர தயாம் அபிஷ்டௌமி. ஆகையால நீ எல்லாரும் கேட்கணும்ன்ற மாதிரி இங்க எழுந்தருள் பண்ணிருக்க. பெருமாள் எதை பார்த்து கேட்கிறாராம்? புருஷாள் சாமான்யமாகவே பொதுவாகவே பிறரை ஒத்தருக்கு ஒத்தர் ஸ்தோத்திரம் பண்ணாக்க பிடிக்காது. அதையும் அதுலயும் ஒத்தரை வச்சுண்டு அவ பக்கத்திலேயே இன்னொருத்தரை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணாக்க அது பிடிக்கவே பிடிக்காது. இப்போ இவரை வச்சுண்டு இவரை சேர்ந்தவாளாக இருந்திருந்தா கூட இந்த தயாதேவிய ஸ்தோத்திரம் பண்றேன்னு சொல்றாரு. அப்படி என்ன தயத்துல விசேஷம் இருந்துருக்கு அது போய் ஸ்தோத்திரம் பண்றேன்றையே அப்படின்னு பெருமாள் கேக்குற மாதிரி இருந்துருக்கான். அதுக்கு சொல்றான், நீர் தண்டதராக இருந்துருக்க, உமக்கு நீர் சமயத்துக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்ற, அந்த மாதிரி எல்லாம் இல்ல, அந்த தயா தேவி தான் எங்களுக்கு அனுகிரகம் பண்றவள், ஆகையால அவளை நான் ஸ்தோத்திரம் பண்றேன் சொல்றான். குணத்தை தயா குணத்தை ஒரு தேவியாக மகிழ்ச்சி ஸ்தானத்துல அவர் பெருமாள் கொண்டு சுவாமி தேசிகன் கொண்டு வர இந்த ஸ்லோகம் இந்த ஸ்தோத்திர பாடம் முழுக்க. இதுல திருவேங்கடமுடைய அந்த விஷயத்துல ஒரு ஐதிஹ்யம் சொல்ற வழக்கம், திருவேங்கடமுடையான சேவிக்கிறதுக்காக ஒரு பரம பாகவத எழுந்திருந்தாராம். அந்த காலத்துல அந்த காலத்திலேயே பெருமாள் திருவேங்கடமுடையான சேவிக்கிறதுன்றது சுலபம் இல்லை. அவர் ஒரு வாரம் தங்கி இருந்து நிச்சயம் போய் பெருமாள் சேவைக்கு போவே ஏதோ ஒரு காரணத்தினால பெருமாள் சேவை ஆகாதான். இப்படி ரொம்ப சிரமப்பட்டு பார்த்தேறான், கடைசியில கோபம் வந்துருச்சான். எல்லாம் மீதி பேர்லாம் இப்ப பெருசா 100 ரூபாய் டிக்கெட் வாங்கினா நேரம் போயிடலாம் அப்படின்லாம் சொல்றாள் இல்லையோ, அது அன்னிலேருந்து அப்படி இருந்துட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே அவர் கோபம் வந்துருச்சான். இவர் பாவம் பரம ஏழையாகவும் பரம பாகவதராகவும் இருந்தவள் இருக்கு, தனக்கு சரியா தோணே பெருமாள் பார்த்து சொல்றான், கோபமா சொல்றான், ஐஸ்வர்ய மத மத்தோசி மன்னஜா நாசிகேசவா பரே பரிபவே பிராப்தே மதீனா தவஸ்திதி. சீனிவாச, நீ என்ன நினைச்சுட்டு இருக்க, நீ உனக்கு என்ன ரொம்ப பணம் திங்குறா, உனக்கு பெரிய பெரிய டிக்கெட் இருக்கிறவனுக்கு எல்லாம் முன்ன போய் சேவை பண்ணி வச்சிடுற, நான் ஒண்ணும் இல்லாதவன், எனக்கு சேவை சாய்க்க மாட்டேன்றியா? ஐஸ்வர்ய மதமத்தோசி உண்டியில அப்படியே ரூபாய் ரூபாயா கொண்டு கொட்டுறான்னு நினைச்சிட்டு நீ ரொம்ப இதுவா இருந்திருக்க. நீ மன்னஜானாசி கேசவ, அந்த பணத்தை பாக்குறவன் வேற எதையுமே பார்க்க மாட்டான், நீ லோக்கல் இருக்கிற மாதிரி என்ன நினைச்சிட்டு இருக்கியா? நான் யாருன்னு தெரியாத எனக்கு சேவை சாய்க்காத இருந்துட்டு இருக்கியா அப்படின்னு ஒரு மிரட்டு போடுறா. சரி என்ன போறப்பா, அதுக்கும் ஒண்ணும் பதில் சொல்லலையா. அடுத்தது சொல்ற, பரே பரிபவே பிராப்தே மததீனாதவஸ்திதி. ஒண்ணு மாத்திரம் தெரிஞ்சுக்கோ, நீ உனக்கு ஒரு பரிபவம் வந்ததுன்னு வச்சுக்கோ, அந்த பெருமாளுக்கு பரிபவம் எந்த மாதிரி வரும் தெரியுமா? அந்த சமஸ்த கல்யாண குணனாக எழுந்துருள் இருக்கிற அந்த எம்பெருமான பார்த்து குணமே இல்லாதவன்னு சொல்லுவார் ஒருத்தர். அவரை பார்த்து சொல்ற திவ்யமங்கள ஆச்சரியமா ஜாஜ்வல்யமா பிரகாசிச்சுட்டு இருக்கிற பெருமாளை பார்த்து, திவ்யமங்கள விக்கிரகத்தை பார்த்து விக்கிரகமே உருவமே இல்லாதவன் எல்லாம் ஒன்னு சொல்லுவா. அப்படி எல்லாம் சொல்லச்சே யார் வந்து வாதம் பண்ணணும்? நான் வந்து வாதம் பண்ணணும். இவன் ஹயப்பிரத்தனைக்கு கல்யாண குணாகரனாக எழுந்தோடு இருக்க ஒரு தோஷமும் இல்லாமல், தோஷங்களுக்கெல்லாம் எதிர்த்தட்டாக கல்யாண குணாகரனாக, கல்யாண குணங்கள் எல்லாம் நிறைந்தவனாக நீ எழுந்தருள் இருக்கிறன்றத நான் ஸ்தாபனம் பண்ணணும். இப்படிதான் வேதத்துல சொல்லிருக்குன்னு சொல்லி நான் ஸ்தாபனம் பண்ணணும். திவ்ய மங்கள விக்கிரகத்தோட சொல்லக்கூடியதாக எல்லா விதமாகவும் திவ்யமங்கள விக்கிரகத்தை உடையவன் நீ என்பதற்காக நான் ஸ்தாபனம் பண்ணணும். ஆகையால இத மறந்துட்டு நீ எனக்கு சேவை சாய்க்காத போறையா, நீயே போய்க்கும் அப்படின்னு திரும்பி இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு கிளம்பிட்டேனான். அத்தக்கு முக்கேன அவர் பெருமாள் திருவேங்கடமுடையான் அக்கர்களுக்கு ஒரு ஆவேசம் இருந்து அந்த மாதிரி ஒரு சுவாமி எழுந்துள்ள இருக்க அவரை போய் சேவை பண்ணுவா, அழைச்சிட்டு வா, இங்க சேவிக்க முடியாத பண்ணுன்னு சொல்லி நியமிச்சேறான். அப்புறம் அந்த சுவாமி சேவிச்சுட்டு போனேர்னு ஒரு ஐதிஹியம் சொல்ற வழக்கம். அந்த மாதிரி பெருமாளை காட்டிலும் பெருமாளுடைய தயை இருந்துட்டு இருக்கு பாருங்க. இதே தயை என்ன பண்ற, பெருமாளுடைய தயை என்ன பண்றது அப்படின்னு கேட்டான். உச்ச நீச்ச பணக்காரன் ஏழை பார்க்கல, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு அனுகிரகத்தை பண்றது. ஆகையால தயாதேவி என்ன ஸ்தோத்திரம் பண்றேன், அதுதான் சொல்ற. அஞ்சனாத்ரீஸ்வர தயாம் அபிஷ்டௌமி. கீழே சொன்னார் கருணா வருணாலயம் என்பதாக, கருணாரசபூரிதமாக இருந்திருக்கிற ஒரு சமுத்திரம். இந்த சமுத்திரம்னா சமுத்திரத்துக்குள்ள எத்தனையோ ரத்னங்கள்லாம் இருக்கும். அந்த ரத்னங்கள்லாம் எப்படி பாக்குறது நம்ம கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப சமுத்திரத்தை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க சமுதிரத்துக்கு உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சின்றதான சமுத்திரத்தை பத்தி ஸ்தோத்திரம் பண்ண முடியும். ஆகையால இவர் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவேன்னு ஒரு சந்தேகம் வரும். இவர் அபிஷ்டௌமி என்பதாக சொல்லுகிறார். என் கண்ணுக்கு புலப்பட வரைக்கும் நான் ஸ்தோத்திரம் பண்றேன். எல்லாரும் பாக்குறோம், சமுதிர கரையில போய் பாக்குறோம், உட்காந்துக்கிறோம். சமுதிர கரையில உட்காந்து பண்ணா வெறும் காத்துக்கு மாத்திரம் இல்ல, சமுதிரத்தை பார்த்துட்டே இருந்துட்டு இருக்கும். அந்த பார்த்துட்டே இருந்தாலே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதி. அது அலை பாயறது, அலை அடிக்கிறது அந்த சமுத்திரம். ஆனா நம்ம மனசுல இருக்கிற அலையெல்லாம் இருந்துட்டு பாருங்க, அது தனிச்சுடுறது. இதுதான் சமுத்திரத்துக்கு உண்டான விசேஷம். ஆகையால இந்த சமுத்திரத்தை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறேன் சொல்ற அபிஷ்டௌமி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்தோத்திரம் பண்றேன், நான் பார்த்த வரைக்கும் ஸ்தோத்திரம் பண்றேன். பெருமாள் வெறுமை இருப்பாரா, தயாதேவி வெறுமை இருப்பாள, கலைக்க போதும் நியாயம்னு சொல்றது. ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கச்சேயே மொத்த குணத்தையும் தயினுடைய விசேஷங்கள் என்னென்ன உண்டோ அத்தனையும் வெளிப்படுத்துறோம். இப்ப கடைசியில் சொல்றேன், ஜஞ்சா மாறுத பூத்த சூத்த நயதா சாம்பாதிகோ எங்கிரமஹா என்பதாக. இந்த தயாதேவிய ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கச்சு அப்படியே பிரவாகமா இந்த விசேஷத்தை ஸ்தோத்திரம் பண்றதா, இந்த விசேஷத்தை ஸ்தோத்திரம் பண்றதா, இந்த விசேஷத்தை ஸ்தோத்திரம் பண்றதான்னு மொத்தத்தையும் ஒட்டு மொத்தமா எதிர கொண்டு வந்து நிறுத்திட்டாளாம் தயாதேவி தன்னுடைய விசேஷங்கள் எல்லாத்தையும். அதை ஸ்தோத்திரம் பண்ற இந்த இடத்துல இது கலையக்க போத்த நியாயம்னு சொல்லு. இந்த புறாக்கள் கூட்டங்கள்லாம் என்ன பண்ணும், இது அங்க தானியம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒட்டு மொத்தமா கும்பலா வந்து அந்த தானியங்கள் மொத்தத்தையும் எடுத்துக்குமா, அதை சாப்பிட்டு அப்படியே பட்டு போயிடுமா? அந்த மாதிரி எம்பெருமானுடைய குணங்கள் தயையினுடைய விசேஷங்கள் மொத்தத்தையும் சுவாமி தேசிக்கனுக்கு ஆவிஷ்கரிக்கிற அதை நினைச்சிட்டுதான் அபிஷ்டௌமின்னு வர்த்தமான நிர்தேசம். பிரசன்டென்ஸ்ல சொல்லிருக்க. ஆகையால அவரை நான் ஸ்தோத்திரம் பண்றேன். தயாதேவியே அஞ்சனாத்ரீஸ்வர தயாம், அஞ்சனாத்ரீஸ்வரனாக எழுந்துள்ள இருக்கிற திருவேங்கடமலையில் எழுந்துள்ள இருக்கிற சீனிவாசனுடைய தயையை நான் ஸ்தோத்திரம் பண்றேன்னு சொன்னார். அஞ்சனாத்ரி, அஞ்சனா அப்படின்றவோ ஹனுமாருடைய தாயார், அவள் இருந்த மலை இந்த மலை. ஆகையால அஞ்சனாத்ரின்னே இதுக்கு பேராக இருந்துருக்கு. அந்த அஞ்சனாத்ரி ஈஸ்வரனாக இருந்திருக்கிற திருவேங்கடமுடையானுடைய தய, அந்த ஈஸ்வரனுக்கு மகிழ்ச்சியாக இருந்திருக்கிற தயாதேவி, அவள் எப்படி இருந்திருக்காருன்னா, அவன் நிரஞ்சனாம் என்பதாக சொல்லுகிறார். தோஷமே இல்லாதவளாக இருந்திருக்கார். பெருமாள் எப்படி இருந்திருக்க, நிரஞ்சன பரமம் சாமியம் உபைத்தி. பெருமாளிடத்துல எந்த விதமான தோஷமும் கிடையாது, கர்மாக்கள் எதுவும் பெருமாள் சாராது, ஒட்டாது. அப்பேற்பட்ட சீனிவாசன், சீனிவாசனுடைய தய, அவள் நிரஞ்சனம், எந்த தோஷமும் இல்லாதவளாக தான் இருந்திருக்க. எப்படி அவளை தோஷம் இல்லாதவளாக சொல்ல முடியும் அப்படின்னு கேக்குற. அகிஞ்சன நிதி கட்டாயம் தெரியுது, ஒண்ணுமே முடியாதவர்களாக, எதையும் செய்வதற்கு சாமர்த்தியம் இல்லாதவர்களுக்கு இருக்காளோ யார் இருக்காளோ, அவளுக்கெல்லாம் நிதியாக இருந்திருக்கவள் இந்த தயாதேவி. நிதி கிடைப்பதற்கு எவ்வளவோ கஷ்டம் பண்ணும், எத்தனையோ சுரங்கம் தோடினா கூட நிதி கிடைக்குமான்றது தெரியாது. ஆனா எந்த கஷ்டத்தையும் அப்படி கஷ்டம்லாம் பண்றதுக்கு சக்தி இல்லாமல் இருக்கிறவளுக்கு எந்த கஷ்டமும் படாமல் அனுகிரகம் பண்ணக்கூடியவளாக இருந்திருக்கவள் சாட்சாத் தயாதேவி தான். ஆகையால அவளை பார்த்து சொல்ற, அகிஞ்சன நிதி, அகிஞ்சன நிதி, அகிஞ்சனாளாக ஒன்றும் செய்ய இயலாதவர்களாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய திருவடியே புகழ் என்று இருக்கிறவர்கள் யார் இருக்காளோ, அவளுக்கெல்லாம் நிதியாக இருந்திருக்கிற தயாதேவியை நான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன் சொல்றாராம் சுவாமி தேசிகன். தேவநாயக பஞ்சாசத்துல அருளி செய்கிறார், ஏ ஜன்ம கோட்டி பீருபார்ஜித சுத்த தர்மா தேஷாம் பவச்சரண பக்தி அதிஹீவ போக்யா. யாரெல்லாம் எத்தனையோ ஜென்மங்கள்ல, கோட்டி கோட்டி ஜென்மங்கள்ல ஒரு சுத்த தர்மத்தை உடையவர்களாக, புண்ணியத்தை பண்ணவர்களாக யாரெல்லாம் இருந்திருக்காளோ, அவளுக்குதான் எம்பெருமானுடைய திருவடின்றது பரமபோக்யமாக இருந்திருக்கும் என்பதாக. அந்த எம்பெருமான அனுபவிப்பதற்கே திருவேங்கடமுடையான சேவிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த சேவிக்கிறதுக்கு ஒரு புண்ணியம் பண்ணிருக்கணுமா? அது என்னடா இது, எல்லாரும் போனா சேவிச்சுட்டு போறோம் அப்படின்னா, பெருமாள் அப்படி விபவமா எழுந்துருச்சு, ஏதோ வாசல்ல சினிமா ப்ரொசஷன் போற மாதிரி, சினிமா ஷூட்டிங் போற மாதிரி நினைச்சுட்டு போயிட்டான்னா மீதி பேர்லாம் என்ன பண்றது? இது பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக தான், லட்சோப லட்சம் ஜனங்களை அனுகிரகம் பண்றதுக்காக தான் திரும்பி திரும்பி திரும்பி திரும்பி கருட தேவையில்ல சாய்க்கிறார். அந்த மாதிரி எண்ணம் வர்றதுக்கே எத்தனையோ ஜென்ம ஜென்மால புண்ணியம் பண்ணிருக்கணுமா? அப்படி புண்ணியம் பண்ணிருந்தாதான் அந்த எண்ணம் வந்து கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி அந்த எம்பெருமான தெரிவிக்க முடியுமா? அதுக்கே பண்ணிருக்காங்க. அப்பா அவ மொத்த பேரும் பெரிய, யாரெல்லாம் பெருமாளை சேவிக்கிறவாளோ, யாரெல்லாம் பெருமாளிடத்துல அச்சஞ்சலமான, யாராலையும் மாற்ற முடியாதபடி ஒரு பக்தி இருந்திருக்கோ, யாருக்கெல்லாம் இருந்திருக்காளோ, அவ மொத்த பேரும் ஜன்மாந்தரங்கள்ல ஒரு ஜென்மம் ரெண்டு ஜென்மம் இல்ல, கோடி கோடி ஜென்மங்கள்ல நிறைய நிறைய புண்ணியம் பண்ணிருக்கிறவா, எத்தனையோ தபஸ் பண்ணிருக்கிறவாள் தான் இன்னைக்கு சீனிவாசனிடத்துல பக்தியை வைக்க முடியும் அப்படின்னு சொன்னார். அப்படியா? அப்ப எவ்வளவு தபஸ் பண்ணணும், என்ன சமாச்சாரம் அப்படின்னா, அதுக்கு அடுத்தது சொல்ற, நிஷ்கிஞ்சனத்வதனினவிபுதேஷயேன. எனக்கு தெரியாது சுவாமி, நான் எந்த ஜென்மால என்ன புண்ணியம் பண்ணிருக்கேன், எத்தனை ஜென்மாவா பண்ணிருக்கேன், என்னன்றதெல்லாம் தெரியாது. என்னிடத்துல ஒரு பெரிய தனம் இருந்திருக்கு, அந்த தனத்தை உன்னிடத்துல சமர்ப்பிக்கிறேன். என்ன தனம் அது? நிஷ்கிஞ்சனத்துவம், இயலாமை என்கிற ஒரு தனம். என்னால கர்மயோகம் பண்ண முடியாது, ஞான யோகம் பண்ண முடியாது, பக்தி யோகம் பண்ண முடியாது, எதுவும் பண்றதுக்கு நான் சாமர்த்தியம் இல்லாதவனாக இருந்துட்டு இருக்கேன். அது மட்டுமல்ல, அனன்யகதித்தம் உன்னுடைய திருவடி ஒன்றே எனக்கு புகழாக இருக்கிறது அப்படின்னு சொல்றதுதான். இப்படிப்பட்ட ஒரு தனத்தோட உடையவனாக இருந்திருக்கிற நான் என்னாலே உன்னுடைய திருவடியிலே என்னை ரட்சணம் பண்ணுவதற்கு உண்டான பரம், அந்த காப்பாற்றுவதற்கு உண்டான பொறுப்பு மொத்தத்தையும் உன் திருவடியில நான் சமர்ப்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. யார் இந்த மாதிரி நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு சமமாக நாருகந்தி தஸ்ய சதகோடி தமம் சகக்ஷாம் நானாவித ப்ருதித யோக விசேஷ தன்யாஹ, அவளுடைய கோட்டியில ஒரு பங்குக்கு சமமாக ஆக மாட்டாளாம். எத்தனையோ ஜென்மாக்கள்ல எவ்வளவோ யோகம் பண்ணவாள்லாம். அப்போ எம்பெருமானிடத்துல பரிபூர்ண விசுவாசத்தோட யாரெல்லாம் சரணாகதி பண்றாளோ அவளுக்கு ஈடு இணை யாருமே கிடையாதுன்னு சொல்லிருக்க. அப்படி சரணாகதி பண்றவாளுக்கு நிதியாக இருக்கிறவள் சாட்சாத் தயாதேவி தான். அவளை நான் ஸ்தோத்திரம் பண்றேன் நானு அப்படின்னா அவமாரி வேதாந்தம் அவள்லாம் பரவாயில்ல, அவள்லாம் எம்பெருமானுடைய தயைய ஸ்தோத்திரம் பண்றான்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துருக்கு. ஆனா இப்ப கூடானு கூட்டி ஜனங்கள் வருது, 24 மணிக்காலம் 48 மணிக்காலம் நின்றா கூட பெருமாள் சேவை ஆகல. அவ்வளவு கும்பல் வருது திருவேங்கட மலைக்கு. அவன் மொத்த பேரு என்ன வேதாந்தம் வாசிச்சுட்டு வந்திருக்கா அவளுக்கு எல்லாம், ஆகையால அவள் இல்லாம வந்திருக்காள, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவன் அந்த தயாதேவியனுடைய அனுகிரகம் தான் காரணம் அத்தனை பேரையும் வர வைச்சதுக்கு. என்ன பண்றது அப்படின்னா தயாதேவி சூத்திம் அபவர்க்க திரிவர்க்க யோகோ அப்படின்னு மோட்சம் கொடுக்கறது, அந்த அவதான் மோட்சம் கொடுக்கறதுக்கு காரணமாக இருந்திருக்கா, அதாவது பிரதானமான காரணமாக இருந்திருக்கா தயாதேவி தான். அப்ப பிரதானமான காரணமாக இருந்திருக்கே எம்பெருமானுடைய கருணை பிரதானமான காரணமாக இருந்திருக்கே மோட்சத்துக்கு, அவரை எல்லாரும் வந்து சேவிக்கிறான், அதுல என்ன பெரிய பிரமாதம் அப்படின்னு. இப்ப மோட்சத்தை பத்தியே தெரியாதுவா, மோட்சம்னு ஒண்ணு இருக்குன்றது நினைக்காதவாள்லாம் கூட இங்க வந்திருக்காளே, அவளை எல்லாம் என்ன சொல்ற அப்படின்னா மோட்சம் மாத்திரம் கொடுக்கல, திரிவர்க்கம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற தர்மார்த்த காமத்தையும் கொடுக்கிறவளாக இருந்திருக்கா, வேண்டிட்டெல்லாம் கொடுக்கிறவளாக இருந்திருக்கா இந்த தயாதேவி. அதுக்காக தான் இங்க வந்திருக்கா அப்படின்னு சொன்ன. அதுக்காக தர்ம மார்க்கத்துல நாம நடந்துட்டு என்னென்னலாம் வேணும்னு நாம பிரார்த்தனமோ பண்றோமோ, குழந்தை வேணும்னா குழந்தைய, அதே மாதிரி ஐஸ்வர்யம் வேணும், வேலை கிடைக்கணும், படிப்பு வரணும், வாசிக்கணும், பாஸ் பண்ணணும், பரீட்சையில பாஸ் பண்ணணும், இப்படி எத்தனையோ கோரிக்கைகள், ஒன்னா ரெண்டா கோரிக்கைகள், அத்தனை கோரிக்கைகளும் அந்த திருவேங்கட மலையில இருந்துருக்கிற எம்பெருமானை வந்து சேவிக்கிறதுனால அவள்லாம் நிறைவேறது அந்த கோரிக்கைகள் மொத்தம். ஆகையால தான் மொத்த பேரும் வர அபவர்க்க திரிவர்க்கயோ சூதிம், எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவர், தர்மமானது பிராமாணிகமானது அதுதான் பார்க்கணும். நான் இன்னைக்கு திருட போறேன், திருட போற இடத்துல நிறைய பொருள் கிடைக்கணும்னு எல்லாம் பிரார்த்திச்சுட்டு அதுக்காக அதுல 10% உமக்கு உண்டியில போட்டுறேன்னெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் நிறைவேறும்னு சொல்ல முடியாது. பிராமாணிகமானது தர்மமான மார்க்கத்துல எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாளோ அது எல்லாம் எம்பெருமானுடைய அனுகிரகம் தயாதேவியினுடைய அனுகிரகத்தினால எல்லாம் கிடைக்கும். அப்பேற்பட்ட தயாதேவி இருக்காளே அவளை நான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன்னு சொல்லி சொல்ற இந்த ஸ்லோகத்தினால. அகிஞ்சனிதிம் தூதிம் அபவர்க்க த்ரிவர்க்கயோ அஞ்சனஹத்ரீஸ்வர தயாம் அபிஷ்டௌமி நிரஞ்சனாம். இது வரைக்கும் 10 ஸ்லோகம் எடுத்து இந்த 10 ஸ்லோகங்கள்ல தயா கதகத்துக்கு பூர்வாங்கமாக இருக்கிறது, உபோத்காதமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம், முன்னுரையாக இருக்கிறது. இந்த 10 ஸ்லோகத்துல எல்லாரையும் எழுந்தருள பண்ணி பிரதிஜை பண்ணிட்டார். இந்த தயா சதகர்ல என்ன விஷயம் என்பதை, அடுத்தது இரண்டாவது தசகம், இந்த தசகத்துல தயாதேவியே நேரடியாக ஸ்தோத்திரம் பண்ற அனுச்சர சக்தியாதி குணாம் அக்ரேசர போத விரஜிதாலோகாம் சுவாதீன விஷகிரீசாம் ஸ்வயம் பிரபூதாம் பிரமாணயாமி தயாம். தயையை ஸ்தோத்திரம் பண்ற மீண்டும் மீண்டும் ஒரே கேள்வி வருது. தயன்றது ஒரு குணம், அந்த குணம் அது தானாக இருக்க முடியாது, அது யாரையா ஒருத்தரை சார்ந்துதான், எதையானா ஒன்னு சார்ந்துதான் இருக்க முடியும். அந்த யாராக ஒருத்தராக இருந்திருக்கிற சீனிவாசன் அவரை சார்ந்துதான் இருந்திருக்கு. தயையை சார்ந்திருக்கிற சீனிவாசனை விட்டுட்டு குணின்னு சொல்லுவா, அந்த குணிய விட்டுட்டு குணத்தை என்னத்துக்கு ஸ்தோத்திரம் பண்றது அப்படின்னா, இப்படிப்பட்ட குணங்கள் இல்லாத போயிடுச்சுன்னா, தயாதேவி இல்லாத போயிட்டாக்க அந்த குணிக்கு எந்த திறமையும் இல்லை. ஆகையால தயையை ஸ்தோத்திரம் பண்றோம், குணியை விட்டுட்டு குணத்தை ஸ்தோத்திரம் பண்றோம்னு சொன்னோம்னா, சரி அதுக்கடுத்து கேள்வி வருது, பெருமாளிடத்துல தய ஒரு குணம் தான் இருக்கானா? எத்தனையோ கல்யாண குணங்கள்லாம் இருந்துருக்குன்னா, அத்தனை கல்யாண குணங்களையும் விட்டுட்டு வெறும் தயையை மாத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணுவானு அப்படின்னு அடுத்த கேள்வி வருது. இது எல்லாத்துக்கும் பதில் சொல்றதாக அமைந்திருக்கிறது இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில இருந்து 11வது ஸ்லோகத்தில இருந்து 20வது ஸ்லோகம் வரைக்கும் இருக்கிற 10 ஸ்லோகங்களும் ஆர்யாவிரத்தம் என்று சொல்லக்கூடியதான விரத்தத்தில் அமைந்துள்ளன. அற்புதமான ஸ்லோகங்கள். அனுச்சர சக்தியாதி குணாம் அக்ரேசர போத விரஜிதாலோகாம். தயாதேவிய ஒரு ராஜ மகிஷியாக நினைச்சிருந்து ஸ்தோத்திரம் பண்ற, எப்பேற்பட்ட ராஜ மகிஷி தெரியுமா? மேல உப்பரிகையில ஏறி உட்கார்ந்துருக்கிற ராஜ மகிஷி இல்ல, இவள் தன்னை நினைச்ச, அதாவது தன்னுடைய ஜனங்களுக்கு கஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னாக்க, பேரிடர் வந்துருச்சுனாக்க, அவளே நேர போய் அந்த கஷ்டத்தை போக்கடிக்கணும்னு நினைக்கிறது. அந்த தய தயன்னா என்ன, அசலாற்படுற கஷ்டத்தை போக்கடிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்க, அதுக்குதானே தயன்றது பேரு. அசலா இருக்கு கஷ்டம் வந்ததுன்னா அதை பார்த்துட்டு உட்காந்துருப்பலான்னு உட்காந்துருக்க மாட்டா. அதையால எப்பெருமானுடைய தய, சீனிவாசனுடைய தய, யார் யாரெல்லாம் ஒரு ராஜ மகிழ்ச்சியாக உருவகப்படுத்தி அவள் அங்கேருந்து கிளம்பி போறாளாம், லோகத்துல யாரெல்லாம் கஷ்டப்படுறாளோ அவளையெல்லாம் நேர்ல பார்த்து அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும்ன்றதுக்காக கிளம்பி போறாளாம். அதுவும் எப்படி போறா அப்படின்னு கேட்டா, நடந்து போறாளாம். இவர் ஒண்ணும் கார்ல போல, சிப்பிகையில போல, பல்லக்கில போல, எதுலையும் போல, நடந்து போறாளாம். நடந்து போனாதான் அசலார் படுற கஷ்டங்கள்லாம் தெரியுமா, அந்த இடத்துக்கு சேர்ந்து போறான். போனா இவர் பெரிய ராஜ மகிழ்ச்சி, ராஜ மகிழ்ச்சியே நடந்து போறாள்னாக்க, மீதி பேர்லாம் இவர் பின்னாடி ஓடுறாளாம். அதுதான் இங்க சொல்ற அனுஜர சக்தியாதி குணாம். தயாதேவி முன்ன போற அனுகிரகம் பண்றதுக்காக எம்பெருமானுடைய மீதி குணங்கள்லாம் இருந்துருக்கு பாருங்க, ஞானம் பலம் ஐஸ்வர்யம், இந்த ஞானத்தை மாத்திரம் விட்டு வர்றாருங்க, பலம் ஐஸ்வர்யம் வீரியம் சக்தின்ற குணங்கள்லாம் இருக்க, இந்த குணங்கள்லாம் இந்த ராஜ மகிழ்ச்சியாக இருந்திருக்கிற தயாதேவி, அந்த குணங்கள் எல்லாத்திற்கும் தலை சிறந்தவளாக இருந்திருக்கிற தயாதேவிய பின்தொடர்ந்து ஓடி ஓடி வருதான், நான் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய இருட்டுல இவாள்லாம் இந்த கஷ்டப்படுறவாட பாக்குறதுக்காக ராஜ மகிஷி அனுகிரகம் பண்றதுக்காக வர, அந்த இருட்டுல ராஜ மகிஷி போனாருனாக்க, விளக்கு கையில தீப்பந்தம் தீவட்டி மாதிரி வச்சிருந்து இப்படி அக்ரேசர போத விரஜிதாலோகாம். எம்பெருமானுடைய ஞானம் இருந்துருக்க, அந்த ஞானம்ன்றதுதான் விளக்கு, அந்த விளக்கு அந்த குணம் இருக்கு பாருங்கோ, இந்த தயாதேவி மகிஷி எழுந்தருளிச்சு மின்ன விளக்காக போறதாம். அக்ரேசர போத விரஜிதாலோகாம், அந்த ஞானத்தினாலே காண்பிக்கப்படுகிறது. என்ன காண்பிக்கப்படுறதுன்னா, யார் யார் எந்தெந்த நிலையில இருந்துருக்கா என்ன கட்டத்துல இருந்துட்டு இருக்கான்றத காண்பிக்கிறான். சுவாதீன விஷகிரீஷாம், இதுக்கு மேல ஒரு சுவாரஸ்யம் பார்க்கணும். சரி போற, இவளால மாத்திரம் சாதிக்க முடியுமான்னா, பேரிடர் இருக்கு, அந்த பேரிடரை நீக்கிறதுன்றது அதுக்கு உண்டான சக்தி எல்லாம் வேணுமே அப்படின்னா, எம்பெருமானுடைய குணங்கள்லாம் இருந்துருக்கு பின்னாடி, ஞானம் அதாவது ஞானம் என்ன போயிடுத்து, பலம் வீரியம் சக்தி தேஜஸ் எல்லாம் பின்னாடி வந்துருக்கு, நான் உனக்கு உபகாரம் பண்றேன், நான் உனக்கு உபகாரம் பண்றேன், நான் உனக்கு உபகாரம் பண்றேன்னு ஒவ்வொன்றும் வந்துட்டு இருக்கு. இவைகள் எல்லாவற்றையும் வச்சுண்டு பெருமாள் அதாவது இந்த எல்லாருடைய இடர்களை போக்கடிப்பதற்காக தயாதேவி போறா அப்படின்னா, இத்தனை குணங்களுக்கும் ஆசிரியமாக இருந்திருக்கிறவர் பெருமாள். அவர் சொன்னாதானே இது நடக்கும், இவள் சொன்னா நடந்துருமா, இது ஒரு கேள்வி. அதுக்கு பதில் சொல்ற, சுவாதீன விஷகிரீஷாம், அந்த திருவேங்கடத்து எம்பெருமான் இவள்கிட்ட வழக்காக இருக்காரா, பெருமாளையே முந்தானையில முடிஞ்சுட்டு இருக்காளோ, இவள் என்ன சொல்றாளோ அத்த செய்யறவராக இருந்துட்டு இருக்காராம். ஆகையால யார் பிரபு, ஒரு ஆண்கள்லயே பார்ப்போம், மனைவி சொல்றதையே கணவன் கேட்டு அம்மா இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்கோ, கணவனுடைய பர்மிஷன் கேட்கவே வேண்டாம், சாட்சாத்தா அவளே மனைவியே டெசிஷன் எடுத்து இது நடந்து போயிடும், ஆகையில இது பண்ணிடுற அவசியம் கொடுத்துறேன்னு சொல்லுவா. மீதி பேரா இருந்தா எங்க ஆத்துக்கார் வரட்டும், ஒரு வார்த்தை கேட்டுட்டு உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லுவா. அது கிடையாது, இவளுக்கு சுவாதீனம், இவள்ட்ட வழக்காக இருந்துருக்க. இதையும் பட்டர் சொல்ற, ஸ்ரீயை சமஸ்தீதே விதான வியசனம் ஹரே அங்கீகாரிபிராலோகை சார்த்தயந்தியை கிருதோஞ்சலிஹி. அந்த பிராட்டியாருக்கு ஒரு பிரணாமம்னு சொல்ற. இந்த பிராட்டி எப்படிப்பட்டவளாக இருந்துருக்காருன்னா, பெருமாள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சேத்தனா சேத்தனங்கள் தான் சிருஷ்டி எல்லாம் பண்றேனா, இந்த சிருஷ்டி பண்ணச்சே இந்த கஷ்டப்படுறது மொத்தத்துக்கும் இவளை பார்த்து அங்கீகாரிபீர் ஆலோகைஹின்னர். இது ஒரு காரியத்தை ஒரு சிருஷ்டி பண்ண உடனே இவளை பாக்கிறான், இவள் ஓகே எஸ் பரவாயில்ல சரியா பண்ணிட்டேர்னே அந்த மாதிரி சொன்னாதான் அந்த சிருஷ்டி அது சரியா இருக்கும். அதுக்காக இவர் சுதந்திர தனியா பெருமாள் மாத்திரம் பண்ணல, பெருமாளும் பிராட்டியுமா சேர்ந்துதான் அந்த சிருஷ்டிய பண்றா. இவளுக்கு வெறும் ஒரு புருவ நெறிப்பு தான், அந்த பார்வையினாலேயே நீர் பண்றது சரியா இருக்குன்னு சொல்லிடுறா. அந்த வார்த்தைக்காக தான் இவர் இவ்வளவு படுற சிரமம் மொத்தம் நீங்கி விடுறதுன்ற. அப்போ பெருமாளையே தன்வசமாக வச்சுருக்கவோ தயாதேவி, ஆகையால சுவாதீன பத்திரிகையாக இருந்துருக்கா. சுவாதீன விஷகிரீஷாம், அதுவும் திருவேங்கடத்து எம்பெருமான போய் இவள் தனக்கு சுவாதீனமாக வச்சிருக்கான்னு சொன்னா, அதுக்கப்புறமா கேட்கணுமா அனுகிரகத்துக்கு, எல்லாருக்கும் அனுகிரகம் கிடைச்சிடுறது. ஸ்வயம் பிரபூதம், ஆகையால திருவேங்கடமுடையானுக்கும் மேம்பட்டவளாக இருந்துருக்கா. இவளுடைய மேம்பாடுன்றது இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாது, அப்பேற்பட்ட தயையை பிரமாணயாமி நான் ஆதாரமாக கொண்டு அந்த தயையினிடத்திலே சரணமாக அடைகிறேன் என்பதாக தயாதேவியினுடைய ஸ்தோத்திரத்தை சாட்சாத்தாக ஆரம்பிக்கிறார். இந்த ஸ்லோகத்துல அற்புதமான ஸ்லோகம், இப்படி தயாதேவியையே நாம்களும் சரணமாக அடைஞ்சு தயாதேவியினுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக எல்லோருக்கும் கிடைக்கும்படியாக சுவாமி தேசிகனுடைய அனுகிரகம் நமக்கு வேணும்னு சுவாமி தேசிகனிடத்துல பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம